கதை சொல்வேன் மறைக்காமல் வர வேண்டும் எனக்கு ஒரு ஆசை இப்போது உனக்கதை சொல்வேன் மறைக்காமல் வர வேண்டும் மறைக்காமல் வர வேண்டும் மறைக்காமல் வர வேண்டும் எனக்கு ஒரு ஆசை இப்போது உனக்கதை சொல்வேன் மறைக்காமல் வர வேண்டும் மறைக்காமல் வர வேண்டும் மறைக்காமல் வர வேண்டும் எனக்கு ஒரு ஆசை இப்போது உனக்கதை சொல்வேன் மறைக்காமல் வர வேண்டும் குறுக்கே பந்தல் இடலமா கோட்டை அழகு கோட்டை குறுக்கே பந்தல் இடலமா நீயும் அங்கே நானும் நெருங்கும் காதல் உனக்கதை சொல்வேன் மறைக்காமல் வர வேண்டும் இப்போது உனக்கதை சொல்வேன் மறைக்காமல் வர